cours numéro 15. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد ماذا أخذنا في درسنا الأخير عندما تفضل نعم آخر الناقض السابع أي السحر والثامن فما هو الثامن وهو مظاهرة المشركين ومعاهدتهم على المسلمين والدليل قوله تعالى ومن يتولهم منكم فإنه منكم إن الله لا يهدي القوم الظالمين أحسنت مظاهرة المشركين ومعاونتهم على المسلمين هذا هو الناقض الثامن le huitième annulatif. Ce qui résume cette masala, ماذا قلنا أي sur le huitième annulatif عندما تفضل فيه تفصيل أي من حيث التولي أي سالي avec le كفار هي تفصيل تفضل القسم الأول توليهم في دينهم مع دينهم من أجل دينهم فيسالي avec le كفار من أجل دينهم pour leur dire Et pour combattre l'islam, yarahmukallah. Fama hukmu hada? Kafir. Est-ce que ça rentre fi hada al-naqid? Na'am. Et c'est ça al-maqsoud min hada al-naqid. C'est pour ça que Cheikh al-Islam il l'a cité fi nawaqid al-islam. Aïe celui qui s'allie avec le kuffar contre les musulmans pour leur din et pour combattre l'islam. Hada la shak. Annahu c'est pas un mu'min. Yana al-mu'min Il n'aide pas Al-Kuffar pour soutenir, pour secourir Al-Kuffar contre l'islam. Abadan. Al-Naw' al-Thani. Deuxième qism. Na'am. Tawallihim min ajli al-dunya. Wa haluh ma hu? Na'am. Lakin hadha al-shakhs Il s'allie avec le kuffar et aqidatuh mahi yubghiduhum na'am yubghiduhum wa yubghidu dinahum il les déteste il déteste leur din lakin rubama il s'allie avec eux min ajli al-mal al-tam'a ay pour le dunya hada kama qal akh muharramun wa laysa bi kuffar wa hada التفصيل التقسيم ذكره الشيخ البوزان حفظه الله في شرحه كما لا سيتي dans notre cours هذا خلاصة هذا القسم أو هذا الناقل et on a cité قصة حاطب ورضي الله تعالى عنه c'est un argument qui montre نعم أن si c'est pas contre le din et pour aider le kufr ou le kufar Et pour leur dîn, هذا c'est pas du kufr. والله أعلم. قال الإمام شيخ الإسلام محمد بن عبد الوهاب رحمة الله عليه التاسع للنفيم أنولاتيف من اعتقد أن بعض الناس يسعه الخروج عن شريعة محمد صلى الله عليه وسلم كما وسع الخضر الخروج عن شريعة موسى عليه السلام فهو كافر celui qui pense qui croit أنه يجوز أي c'est permis pour certaines personnes de ne pas suivre la voie de notre prophète Muhammad عليه الصلاة والسلام فهذا c'est du كفر لأن جميع الناس الله سبحانه وتعالى il nous a créé pour l'adorer. Et on doit tous, après la venue du prophète Mohammed عليه الصلاة والسلام, on doit tous avoir cette conviction que sa voix c'est la meilleure et qu'on doit le suivre. Ça ne veut pas dire que tout le monde va le suivre, là. On a des faiblesses, certaines choses. Lakin, cette croyance, c'est permis de suivre une autre religion. Ah, là, c'est du kufr, billahi azza wa jalla. Et ils ont une shubha. Ha'oula, al-sufiya, al-ghula, hada al-mu'taqad, c'est min al-sufiya, al-dullal. Ils ont cette aqidah. Et ils s'appuient sur Qissat al-Khadir ma'a Moussa alayhi salam. Et on verra, incha'Allah ta'ala, que c'est batil min wujuh. Qala al-Sheikh Najmi rahmatullah alayhi li qawlihi ta'ala wa man yabtaghi ghayra al-islam dinan falan yuqbala minhu wa huwa fil akhirati min al-khasirin. Celui qui désire une autre religion que celle du prophète Mohammed sallallahu alayhi wa sallam, que l'islam, fa Allah subhanahu wa ta'ala, il accepte rien de lui. Falan yuqbala minhu. وهذا سحال الكافر أن الله لا يتقبل من الكافرين وهو في الآخرة من الخاسرين من الهالكين. Ce verset montre à celui qui désire une autre religion, qui pense qu'il y a une autre voie autre que l'islam, autre que la voie du prophète sallallahu alayhi wa sallam, et qui est authentique, هذا لا شك في كفره. أقول أي الشيخ نجمي رحمه الله إن شريعة محمد صلى الله عليه وسلم شريعة عامة لجميع أهل الأرض إنسهم وجنهم. قال تعالى قل يا أيها الناس إني رسول الله إليكم جميعا. Ce verset prouve أن النبي صلى الله عليه وسلم il a été envoyé من الله سبحانه وتعالى pour جميع الناس بل جميع العالمين الإنس والجن. فcelui qui pense Annahu s'est permis de suivre une autre religion, une autre voie, il contredit ce verset. Allah subhanahu wa ta'ala, il a envoyé ce messager pour tout le monde. Thomas, tu trouves wahid, il dit là, c'est permis de suivre autre que l'islam, yakfa. Limadha li'annahu il contredit kalam Allah azza wa jalla. والنبي صلى الله عليه وسلم قال أعطيت خمسا لم يعطهن أحد قبلي ومنها وكان النبي يبعث إلى قومه خاصة وبعث إلى الناس عامة. الحديث في الصحيحين عن جابر رضي الله تعالى عنه كما في الحاشية. فمن خصائص هذا النبي الكريم عليه الصلاة والسلام النبي صلى الله عليه وسلم الله lui a donné des choses qu'il n'a pas donné aux autres prophètes. Il a donné qu'à lui. U'titu khamsan, cinq choses. Lam yu'tahunna ahadun qabli. Et parmi ces choses, anna tous les prophètes, les messagers avant le prophète alayhi salatu salam, ils étaient envoyés pour leur peuple. Moussa pour Bani Israël, Ibrahim pour son qawm, Nuh pour son qawm. Wa'akada. Chaque nabi, chaque rasoul, Allah l'a envoyé pour son peuple. Un Nabi sallallahu alayhi wa sallam, c'est le dernier des messagers. Et Allah subhanahu wa ta'ala, il a rendu son suivi obligatoire pour jami' al-nas. Bel jami' al-thaqalayn, al-jin wal-ins. Donc celui qui pense que wahid, il lui est permis de sortir de su'umum et de cette globalité, yakfur. Limadha li'anna il contredit les textes, bi kulli wuduh. قال فربما أن بعض الجهال يعتقد جواز الخروج عن شريعة محمد صلى الله عليه وسلم كما حصل للخضر الخروج عن شريعة موسى عليه السلام بعموم بعثة محمد صلى الله عليه وسلم وشرعته وأنه لا يخرج عنها أحد أبدا وأن من تبعه وقبل ما جاء به نجا. هذه شبهة في الحقيقة لهزيلة أنهم يديز ك الخضر il a pas suivi Moussa dans certaines choses. Quand Moussa مثلا il a tué l'enfant, الخضر il était pas d'accord, il lui a montré. وهكذا القصة في سورة الكهف. فهم يديز ك كذلك à notre époque c'est permis pour certaines personnes et هؤلاء الضلال يقصدون مشايخهم Et pour eux, leurs mashayikh, s'ils ont atteint un certain niveau, al-yaqin, kama yaqulun, fayajouzu lahum, de ne plus suivre ce din. لأن عند هؤلاء الضلال أن هذا الدين للعوام c'est pour l'awam أما الخواص ce qu'ils appellent الخواص أي الولي فلان فإلى الدروة de ne plus appliquer ce din فلهذا ترى وتجد جميع المحرمات عند هؤلاء ربما يفعل plus صلاة يفعل الزنا يفعل جميع المحرمات et délaisse les obligations et prétend أنه il a atteint un certain niveau et il n'a plus besoin d'adorer Allah Azza wa Jalla. Et ça, c'est du kufr billah. وَعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينَ هَكَذَا قَالَ عَزَّ وَجَلَّ. الضلال, ils ont compris, Anna, tu adores Allah jusqu'à ce que tu atteins le yaqin. Pour eux, le yaqin, c'est un certain niveau. Quand tu es sûr, tu n'as plus besoin. Et leur mashaykh, وَمَا يُسَمُّونَ بِالْأَوْلِيَا عِنْدَهُمْ بَلَغُوا هَذِهِ الدَّرَجَةِ الْيَقِينَ. فيقولون أن الله عز وجل قال وعبد ربك حتى أي أضغ الله سبحانه وتعالى jusqu'à que tu aies atteint le niveau de l'yaqin. فهي ديز هؤلاء ils ont atteint l'yaqin فهي ils ont plus besoin d'adorer Allah. فالعبادة عندهم c'est pour certaines personnes العوام أي les ignorants etc. وهذا c'est من الكفر الواضح ومعلوم عند الجميع ولله الحمد أن ce verset المراد باليقين c'est le mot وعبد ربك حتى يأتيك اليقين أي الموت. Adore Allah subhanahu wa ta'ala jusqu'à ce que tu sois sûr al-yaqin et la mort. Wa nabiyuna sallallahu alayhi wa sallam afdal al-bashar, il a adoré Allah subhanahu wa ta'ala et la mort jusqu'à ce qu'il est mort alayhi salatu wa salam. C'est ça al-khulasa. Amma al-rad ala hadhi shubha fa sahlun. On vous pose la question l'an limada hadhi shubha le batila comparé قصة الخضر avec موسى avec le hal de هؤلاء الضلال أي ils disent que موسى ou le خضر il n'a pas suivi موسى dans certaines choses donc كذلك celui ou certaines personnes qui ont atteint un certain niveau ils ne sont pas obligés de suivre le prophète Mohammed صلى الله عليه وسلم وهذا c'est باطل من وجوه. On peut citer deux points عند من الأول موسى il est envoyé pour un قوم hein أحسنت أن موسى الله سبحانه وتعالى il l'a envoyé pour بني إسرائيل والخضر il ne fait pas partie de هؤلاء هذا أولا. أما notre prophète محمد صلى الله عليه وسلم نعم لجميع الناس. Donc tu ne peux pas comparer, c'est incomparable. موسى il a été envoyé pour son قوم, le prophète صلى الله عليه وسلم pour جميع الناس. Donc personne ne peut sortir de cette globalité après la mort du prophète alayhi salatu wassalam. هذا اولا ثانيا تفضل. من الخضر لا بأس عندما كيف سيكي ديتاي اكثر تفضل. نعم الخضر نبي من الانبياء الله سبحانه وتعالى اوحى اليه سي سكي لا فولو دير الاخ. مثلا quand Moussa il a tué l'enfant ou il a ou plutôt le Khadir quand il a tué l'enfant ou خرق السفينة ou il a remis le mur القصة في سورة الكهف, tout ça c'était بوحي الله, il recevait la révélation de faire telle chose. Moussa c'est un Nabi, le Khadir c'est un Nabi. Moussa il est envoyé pour son compte et le Khadir c'est un Nabi. Comment comparer le hal de هؤلاء الزنادقه الجهال انهم يبونس كيزون بلو بوزوان دادوري الله عز وجل اي سو كومبار الخضر alors que le Khadir c'est un nabi. Et le premier point qu'on a cité ان موسى il a pas été envoyé pour tout le monde, là il a été envoyé pour son peuple Banu Israël. اما notre prophète صلى الله عليه وسلم il a été envoyé pour tout le monde. Avec ces deux points tu t'aperçois qu'il n'y a aucune comparaison. هؤلاء الزنادقه الجهال ضلال اي qui pense que c'est permis de ne plus adorer Allah عز وجل. قال رحمة الله عليه ومن ادعى الخروج عن شرعته وزعم أن ذلك جائز كبعض غلاة المتصوفة المتصوفة أي الصوفية. بإذن الله عز وجل on étudiera cette secte dans notre cours du dimanche إن شاء الله تعالى. فإن ذلك يعد كفرا وردة عن شريعته صلوات الله وسلامه عليه هذا هو الناقض التاسع, le neuvième annulatif. قال الإمام أبو العباس ابن تيمية رحمه الله تعالى من اعتقد أن لله رجالا خواصا لا يحتاجون إلى متابعة محمد صلى الله عليه وسلم بل استغنوا عنه كما استغنى الخضر عن موسى. Celui qui pense أن certaines personnes elle leur est permis ou c'est permis pour ces personnes de ne plus suivre le prophète صلى الله عليه وسلم comme le khadir il n'a pas suivi موسى dans certaines choses, قال شيخ الإسلام فهو كافر مرتد عن الإسلام باتفاق أئمة الإسلام. L'unanimité des savants أن هذا c'est pas un musulman, لأن c'est un manque de respect envers le prophète عليه الصلاة والسلام. كذلك تكذيب للقرآن, les versets du Coran ils sont clairs. هذا c'est du كفر. هذا الكلام من مجموع الفتاوى. وقال الإمام ابن القيم رحمة الله عليه فمن ادعى أنه مع محمد صلى الله عليه وسلم كالخضر مع موسى أو جوز ذلك, celui qui pense qu'il lui est permis de ne pas suivre le prophète Mohammed صلى الله عليه وسلم et il prend comme argument l'histoire de الخضر avec موسى, أو il pense que même si lui le suit لكن il pense que c'est permis, هذا c'est grave. قال لأحد من الأئمة قال أو جوز ذلك لأحد من الأئمة فليجدد إسلامه وليستشهد شهادة الحق فإنه بذلك مفارق لدين الإسلام. Celui qui pense à cette croyance, عياذا بالله, il faut qu'il renouvelle son islam. C'est plus un musulman. Il faut qu'il reprononce shahada et rentre dans l'islam et il fait tawbah. قال مفارق لدين الإسلام بالكلية فضلا أن يكون من خاصة أولياء الله. انظروا الشيطان كم إلى إجاريها أولى يظنون أنهم من أولياء الله ومن الخواص. Ils pensent que ce niveau, c'est pour certaines personnes. Ce qu'ils appellent hum al-awliya. Et c'est des khawas. Al-khawas, ça vient du mot khas. Et c'est quelqu'un de spécial. Il n'est pas comme les autres. Ibn al-Qayyim, rahmatullah alayhi, démontre que c'est un kafir. Amma annahu c'est min al-khawas, c'est min awliya illa fa. Abadan. Wa innama huwa min awliya al-shaytan. وخلفائه ونوابه وهذا الموضع مقطع ومفرق بين الزنادقة القوم وبين أهل الاستقامة. صحيح, هؤلاء من أولياء إبليس, c'est les suiveurs d'Iblis et les alliés de Shaitan. أما أولياء الرحمن ils l'adorent, ils aiment l'adorer, ils ont cette croyance qu'il faut l'adorer. وابن حزم رحمة الله عليه أبو محمد في الفصل إلى الستة أن بعض الصوفية إذن ست عقيدة قالوا من بلغ الغاية من الولاية سقطت عنه الشرائع كلها. Celui qui atteint ce niveau سقطت عنه الشرائع, أي il est plus concerné par le halal et le haram, il est au-dessus هو عيادا بالله. قال من الصلاة والزكاة والصيام وغير ذلك. Et ils se sont basés, ou ils ont pris comme argument, قول الله عز وجل وَعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينَ. Et تَعْلَمُونَ أَنَّا مَا مِنْ مُبْطِلْ مَا مِنْ مُنْحَرِفْ وَيَسْتَدِلْ بِبَعْضِ الْآيَاتِ أو بَعْضِ الْأَحَادِيثِ. Et ça c'est un exemple طيب. أنا, c'est pas chaque argument qui a sa place. أنا, celui qui cite un verset, forcément ce qu'il dit c'est le haq. Là, il y a بعض الناس يسيد des versets ou des hadiths, ils ne sont pas à leur place. انظر هؤلاء, ils se sont autorisés à ne plus adorer Allah عز وجل et ils citent un verset من القرآن الكريم وَعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينَ. وجميع المسلمين, جميع أهل العلم, ils ont expliqué اليقين بالموت, c'est clair. وإلا فهؤلاء في الحقيقة كأنهم ils sont أفضل من الأنبياء. Et بعضهم ils ont cette عقيدة comme on l'a vu عند الرافضة الضلال, أنهم certains de leurs guides ils sont mieux que الأنبياء والرسل, ils ont cette عقيدة عيادا بالله. قال وحلت له المحرمات كلها من الزنا والخمر وغير ذلك. Et tu le trouves هذا, أنهم ils se sont autorisés tout, أي de délaisser les adorations et de faire le haram. فالزنا والخمر pour eux ce wali les plus concernés par ce haram. لماذا؟ لأنه il a atteint un certain niveau عيادا بالله. هذا ما يتعلق بهذا الناقض وهو سهل التاسع. على كل حال نغتيان الواجب على جميع المسلمين محبة هذا الرسول عليه الصلاة والسلام واحترامه وطاعته on l'aime, on le respecte et on le suit et on le suit بمحبة et c'est une ni'ma وما أرسلناك إلا رحمة للعالمين c'est une rahma للعالمين plus l'insan il fait des adorations et il est sincère et il fait des efforts plus il est à la khair أما délaissé نعوذ بالله délaissé totalement et penser que c'est ça الولاية et pour eux c'est درجة الخواص فهذا سمينا من حرب إبليس على هؤلاء أعيد بالله فالناقد التاسع مفهوم سيكمخي التاسع لنبيهم قال رحمة الله عليه العاشر لديزيم إلودغني الإعراض عن دين الله لا يتعلمه ولا يعمل به والدليل قوله تعالى ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها Inna min al-mujrimina muntaqimun. Dixième et dernier annulatif, al-i'rad. Al-i'rad, l'ouratan, c'est se détourner, tourner le dos. Enfin, le dixième annulatif, c'est celui qui se détourne du dé. La ilm wa la amal. Ka annahu, il n'est pas concerné. Il ne veut pas entendre parler du dé. هذا c'est du kufr billahi azza wa jal bien sûr avec certaines précisions qu'on va lire ensemble min kalam ahl al-ilm inshallah qala al-imam ibn al-qayyim rahmatullah alayhi amma kufru al-i'rad fa an yu'rid bi sam'ihi wa qalbihi 'an ar-rasul sallallahu alayhi wa sallam ay veut plus entendre parler de ce din hatta avec son cœur il veut plus il est occupé par ad-dunya iyad billah أما ما من مؤمن ولو سيلا دي فبلس فإلا الرسول إلا الدين لكن أبليكي سي أوت شوز فبعض الناس يزون بارابور الإيمان إيز أريف أبليكي سيغتين شوز سيغتين شوز يديلس أ كوز دو لور فبلس أما الإعراض بالكلية إي فو با أبخوندر إي فو با أبليكي إي سو ديتورن هذا سي بلو أن مؤمن تي تخوف بعض العوام يسون غارقون في المعاصي ils font beaucoup de péchés لكن quand tu leur parles du din ils écoutent et ils صدق et ils disent صحيح لكن ils ont des faiblesses أما المعرض بالكلية هذا ça montre أنه il n'a plus l'Iman عياذا بالله قال ابن القيم رحمة الله عليه لا يصدقه ولا يكذبه ولا يواليه ولا يعاديه il صدق plus et il ne dément pas كذلك لا تصدق ولا تكذيب كأنه il est neutre, il est plus concerné. أما المؤمن لا شك أنه يصدق. Il aime et دافع بقدر ما يستطيع par rapport à son إيمان. Et s'il a des faiblesses, il reconnaît. أما هذا لا يصدق ولا يكذب لا يوالي ولا يعادي. Il ne combat pas l'islam, لكن il ne secourt pas l'islam. Il ne صدق pas, il ne dément pas. Et tu le trouves هذا في بعض الناس. أنه كأنه نعم, il est neutre. Il est plus concerné. قال ولا يصغي إلى ما جاء به البتة. Il donne aucune importance, il prête aucune attention à ce din, à la sunna du prophète عليه الصلاة والسلام. فني il fait des œuvres avec son cœur, ni avec le jawarih, ni avec sa langue. Rien. هذا لا شك فيه كفر. Il y a aucun doute. كما قال أحد بني عبد يليل للنبي صلى الله عليه وسلم والله لا أقول لك كلمة إن كنت صادقا فأنت أجل في عيني من أن أرد عليك وإن كنت كاذبا فأنت أحقر من أن أكلمك انتهى من مدارج السالكين إلى بصدق إلى بديمونتي سيتي كم سا أو سيتي كم سا عياذا بالله هذا هو الإعراض donc ne pas comprendre من هذا الناقد أن celui qui se détourne Matalan, il ne vient pas au masjid. Ou une sœur, elle ne porte pas le hijab. Ou un tel, il n'a pas écouté cette mansiha, nahu c'est un kafir. Là, l'i'rad, c'est l'i'rad al-kulli. Ou le Cheikh Najmi, rahmatullah alayhi, il va citer ça. Et il se détourne totalement. Il ne veut plus du dîn. قال الشيخ نجمي رحمه الله وأقول إن الإعراض عن دين الله وعدم تعلمه والعمل به حتى ولو عرض عليه كترك شهادة أن لا إله إلا الله أو قولها باللسان وعدم تعلم معناها مع الإتيان بمناقض لها، فإذا دعي إلى أن يتعلم لا إله إلا الله حتى لا يقع فيما يناقضها أبى وأعرض واستكبر. حتى الشهادة يعرض عنها عياذا بالله. Il veut pas apprendre, il veut pas la prononcer. لا شك أنه زهق. C'est pas un مؤمن. قال حتى لا يقع فيما يناقضها أبى وأعرض واستكبر، وهو مع ذلك واقع فيما يناقضها كعبادة الأولياء والإتيان إلى السحرة والمنجمين. ما عن بعضهم ولو مثل هؤلاء ولو سي برونونس لي دوك اون يوتيليتي، لأنه سا معرض. Il veut pas apprendre, il veut pas التوحيد، et en même temps il annule هذا التوحيد. Si tu le conseilles, أي في معنى لا إله إلا الله وفي الشرك، il ne veut pas écouter et il se détourne et il adore autre qu'Allah. Le septième qu'on a vu à As-Sahara. قال والمنجمين أو الطواف بالقبور والسوق النذر لها أو يمتنع عن أداء الصلاة التي أمر الله بها وهي عمود الإسلام. هذا الإعراض يحمل على الإعراض عن أصول الدين التي لا يكون الإنسان مسلما إلا بقبولها والإتيان بها والتعلم لها والعمل بها. نعم، فلا توحيد ولا صلاة ولا علم ولا عمل ولا شيء، هذا العلماء إلا كفر. أما مسألة ترك الصلاة فأنا déjà cité plusieurs fois أنه s'il accepte التوحيد il accepte الشهادة et il fait pas salat par fainéantise, fahada al ulama ikhtalafu. C'est pas le but de ce naqd. La الان c'est l'i'rad al kulli. Faman a'rada an hadhihi al usul wal qawa'id wa aba ay refuse an yaqbalaha wa aba an yata'allamaha wa aba an ya'mal biha fa innahu yakun kafiran kufra i'rad. Al kufr, il y a plusieurs catégories que Al-Mu'allif va citer dans cette risala qu'on verra ensemble, inshallah. Kufr al-Takdhib, Kufr al-I'rad. Il va les citer. Dans ce naqid, il cite l'I'rad فقط. قال الشيخ نجمي مع العلم أن الإعراض ينقسم إلى قسمين. Et ça, c'est important. Important pour plusieurs raisons. Awalan, pour bien comprendre ce naqid. Thaniyan, pour ne pas faire rentrer des gens qui ne méritent pas dans cet annulatif. Les annas, ils exagèrent. Ils font rentrer des gens fil kufr, ils le font sortir de l'islam bighayr ilm. Wa ba'dhum c'est l'axe, ils ont du tasahul. Amma nahnu il faut daima le juste milieu, et pour comprendre ce juste milieu, il faut comprendre le naqil, l'annulatif lui-même, et kadhalik si un tafsil, il faut comprendre le tafsil. قال مع العلم أن الإعراض ينقسم إلى قسمين. Deux catégories. الإعراض, on répète, c'est se détourner. الإعراض الكلي. أي complètement, il se détourne. وهو الذي يكون إعراضا عن أصوله وقواعده كما قلنا وهذا يوجب الكفر. C'est l'annulatif qu'il a cité Cheikh l'Islam رحمة الله عليه. الإعراض الجزئي. Deuxième catégorie, وهو الإعراض عن بعض الأحكام الفرعية وعدم العمل بها. كمن يحلق لحيته. Il cite des exemples. Celui qui se rase, مثلا. Il s'est détourné. Sur ce point, لأن النبي صلى الله عليه وسلم, il nous a ordonné de laisser pousser la barbe. Il nous a interdit de la raser. فهذا نوع إعراض جزئي. Est-ce qu'il sort de l'islam? لا. C'est une معصية. قال أو يسبل ثوبه. الإسبال. إسبال الثوب. أي il respecte pas سنة النبي صلى الله عليه وسلم dans ce point, لأنه il laisse son ثوب sous les chevilles, alors que النبي صلى الله عليه وسلم il nous a interdit هذا. Il applique pas cet ordre. Et il délaisse pas cet interdit. هذا كذلك. S'il le fait, c'est un عاصي. Il a fait une معصية. C'est pas un كافر أبدا. أو أن امرأة تمتنع من الحجاب وتتبرج. Ou ma ashbah dhalik. Ça, c'est des exemples. Troisième exemple, la femme qui porte pas le hijab. فهذا إعراض لا يكون موجبا للكفر بل هو فسق ولا يكفر بذلك إلا ولا يكفر بذلك إلا الخوارج والمعتزلة. Comme on a détaillé dans notre cours sur la secte des Khawarij. أنهم يكفرون بالكبيرة. Ne pas mettre le hijab, c'est une kabira, c'est un grand péché pour la femme. Al-Khawarij, yukaffirun bihada. Pour eux, c'est du irad kulli. Si elle ne porte pas le hijab, c'est qu'elle n'aime pas le din. Elle aimerait le din, elle l'aurait porté. Hada, c'est batil. Elle ne porte pas le hijab, et peut-être qu'elle aime le din. Lakin, elle a des faiblesses. Elle a des faiblesses, et des choses qui ont fait baisser son iman, elle n'arrive plus à appliquer. عند السني مثل هذه سين مسلمة ضعيفة قال أما الجمهور أي جمهور أهل السنة فلا يكفرون بذلك نعم أما أهل السنة لا يكفرون سكي كفركم ونادي الخوارج والمعتزلة إعراض كلي وإعراض جزئي bien retenir ces deux points هنا ce تفصيل pour bien comprendre الناقد قال رحمة الله عليه قد قسم الكفر الأكبر الذي يخرج من الملة إلى أربعة أقسام وسيأتي شرحها إن شاء الله ينظر صفحة 104 وما بعدها هذا on le lit et quand on arrivera à la page 104 إن شاء الله تعالى on détaillera هذا كفر الإعراض والثاني كفر التكذيب ككفر كفار قريش كفر الإعراض c'est l'annulatif qu'on vient de prendre il se détourne de tout le deuxième كفر التكذيب il dément ككفار قريش Ils savaient très bien que le Nabi sallallahu alayhi wa sallam était à la haqq. Lakin, ils ont démenti. Kufr al-inad, ka kufr iblis, al-kibr. Il n'a pas voulu se prosterner. Pas parce qu'il ne croyait pas là. Inadun wa kibr, c'est l'orgueil. Wa kufr fir'aun wa qawmih. Qala ta'ala wa jahadu biha wa stayqanatha anfusuhum zulman wa uluwa. Ay min bab al-kibr. Amma ils étaient à la yaqin wa stayqanatha anfusuhum. هذا فرعون وقومه إذا تسيور إذا ما إذا بتخبيك موسى اللي تعالى حق لكن عيادا بالله الكبر كما حصل لي لإبليس فس نوع كفر الرابع كفر الشرك بالله بأن يعتقد لله شريكا أو يعتقد بأن الأولياء لهم مقام عند الله فيتخذهم وسائط ويعبدهم ويدعوهم من أجل ذلك هذا on l'a vu ce نوع dans Le premier, naqid, et le deuxième, al-shirk billah. Et le deuxième, ittikhad al-wasa'it. Amma al-nifaq al-i'tiqadi. Hada kadhalik. Un des derniers chapitres, ça sera sur al-nifaq, l'hypocrisie, et il va détailler al-nifaq al-amali wa al-i'tiqadi. Fal-an naqra, et on expliquera, inshallah, quand on arrivera à ce chapitre. قال أما النفاق الاعتقادي فيمكن أن يعد نوعا خامسا ويمكن أن يقال إنه داخل في كفر التكذيب نعم النفاق الاعتقادي كذلك سيدي كفر بالله عز وجل tous ces أنواع qu'on vient de lire c'est le grand كفر الكفر الأكبر et on verra qu'il y a le كفر الأصغر كذلك إن شاء الله ويمكن أن يقال إنه داخل في كفر التكذيب ولكونهم أظهر التصديق وأبطن التكذيب الأمر سهل Ces taqsimat, c'est rien que pour te faire comprendre. Pour te rapprocher le mas'ala. Wa illa fa l'amr wadih. Anna al-munafiq, la shak annahu kadhab. Il a fait apparaître li'annahu, pour lui, il y a une maslaha. Il veut dunya. Wa illa fa kadhab bil-rasul. Même s'il fait apparaître l'islam. Wa qad adda anwa' al-kufr al-akbar arba'an kullan min al-allama al-san'ani rahimahullah fi al-udda. Wa al-shaykh hafiz al-hakami rahmatullah alayhi fi qasidatihi al-daliyya. الجوهر الفريدة c'est une قصيدة طيبة في العقيدة c'est une poésie في العقيدة de العلامة حافظ الحكم رحمة الله عليه وعد شيخ الإسلام محمد بن عبد الوهاب رحمه الله خمسة أنواع ولكن الخامس يمكن أن يكون داخلا في كفر التكذيب كما قلت هذا الذي ظهر لي نعم كلام طيب les détails ça viendra في ماذا dans un chapitre à venir où le mu'allif il a rassemblé les paroles sur l'islam fi hada aqra al khatima baqiya al shay' min al waqt qala rahimahullah wa qawl al shaykh rahimahullah la farqa fi jami' hadhihi al nawaqid bayna al hazil wal jad wal khaif illa al mukrah wa kulluhum min a'zam ma yakun khataran wa akthar ma yakun wuqu'an fayanbaghi lil muslim an yata'allamaha wa yahdharaha wa yakhafa minha 'ala nafsihi na'udhu billahi min mujibat ghadabihi wa alim 'iqabihi Cheikh Islam il a conclu ces 10 annulatifs en démontrant qu'il n'y a aucune différence entre celui qui fait un de ces annulatifs en plaisantant, oh, il est sérieux. Enfin, c'est pas une excuse. Et on a cité, mais il y a un de l'istihza, se moquer. Il y a juste de se moquer avec din ou de prendre ce din à la légère. Abadan, le musulman, il adhomme le din, il adhomme cette sharia. Il y a un cas qui est excusé, comme a dit rahmatullah alayhi, c'est le mukrah. Il a été forcé. هذا شيء آخر. كذلك on a vu نحن quand on a fait la muqaddima sur خطورة التكفير أنه المخطي celui qui se trompe. هذا شيء آخر. Celui qui oublie. هذا شيء آخر. Il n'a pas fait exprès, involontairement. Là, mais si c'est volontairement, فالمكره. المكره il fait volontairement. لكن on l'a obligé. Si on peut appeler Hada volontairement, ouais, il a huwa, s'il pouvait, il ne l'aurait pas fait. Lakin aqsad volontairement, et il est aqil, il sait ce qu'il fait. Lakin, on l'a forcé. S'il ne le fait pas, rubbama il se fait tuer, rubbama. Hada, c'est un hukm à part. Qala al-Sheikh Najmi, rahmatullah alayhi, wa aqul hadhihi al-khatima allati awsa fiha rahimahullah bi an yahdhar al-insan al-muslim min al-wuqu' fi shay min hadhihi al-nawaqid. Nasiha tayyiba. Anna on n'est pas à l'abri, ikhwan. مهما بلغت من علم وصلاح أو لانسينتي في الدين أو تكون في هذه الشوز نكت قوابا على بغي الإنسان يتعلم ويعمل ويجتهد ويدعو الله سبحانه وتعالى بالسلامة جدماد الله سبحانه وتعالى كي تبعم ده هذا لأن كم من الناس زاغوا أي زاوا بلس دو علم اي ربما يفزي بلس دي فور كنو وزاغوا عيدا بالله. L'insan la ya'man min makrillah, azza wa jal. Wa la yaqnut min rahmatillah, al-wasat. Il fait attention, il est daiman ala hadar. Et il fait des efforts et il demande à Allah subhanahu wa ta'ala tawfiq. Wa al-mukhlis. Allah subhanahu wa ta'ala yuthabituhu. Nous devons faire des efforts pour l'ikhlas. Ama celui qui est mukhlis, Allah subhanahu wa ta'ala yuthabita al-mukhlisin. Qala, bi an yaqulahu. أو يفعله جادا أو هازلا إذ إن من قال شيئا من هذه النواقض على سبيل الهزل يدل فعله على استخفاف على الاستخفاف بالشريعة مثلا هو أحد عيادا بالله إلا انسلت سدين أو إلا انسلت الرسول لكن من باب المزاح سأصمت أنه يغسبك بس الدين وليس بان مؤمن لأن المؤمن إلى الدروة دو بليزانتي لكن يبليزانت با ان جوان avec son دين. Et en insultant Afdal al-Bashar alayhi salatu wa salam. Ça montre que celui qui fait ça, il ne respecte pas ce dit. Enfin, il ne faut pas tout mélanger. Les gens mélangent, ils plaisantent même avec le dit. Et ça c'est grave. Là, ce dit, c'est dit Allah. Allah subhanahu wa ta'ala khalaq al-ibad min ajli hada. Enfin, on fait des efforts. Et celui qui veut plaisanter avec le haq sans mentir, et des choses, un sujet où qu'on peut plaisanter, des kalam mubah, des choses permises, voilà, ben, le Nabi sallallahu alayhi wa sallam, il a déjà plaisanté, c'est pas haram. Lakin, plaisanter avec din, ça montre, il respecte pas din. Qala, al-istighfaf bi shari'a, wa tajarru ala ma yunaqidhuha, fala yajuz li muslimin an yaqul shay'an min al-aqwal al-shirkiyya ala sabil al-hazm. أو يستهزي بشيء من دين الرسول صلى الله عليه وسلم وثوابه وعقابه على سبيل الهزل واللعب comme on a cité ensemble dans un des annulatifs, أي se moquer de la religion أو du prophète محمد صلى الله عليه وسلم. وكذلك في جميع النواقض لا يجوز لأحد أن يستخف بذلك ويعمل شيئا منه فإن ذلك مثل ما يقال اللعب بالنار. صحيح, jouer avec le feu, c'est ça. Ceux qui s'amusent ou qui veulent jouer, qui veulent plaisanter avec ce din, ils jouent avec le feu. Aïd billah. Aïd li'idham khuturatihi wa kibar junhihi wa ithmihi falhadar alhadar. Nasihatu alimin. Il est mouchfiq ala l'umma. Hada yaqa min ba'd as-sufaha. Annahum ils plaisantent avec le din. Bel c'est devenu un métier عند البعض. Ils font rire avec din. Et haoula, ils savent ou ils savent pas, ils sont à la khatar azim. Si c'est pour l'argent, fa iyadan billah, vendre son dîn pour de l'argent. Ou si c'est que pour faire rire, fa iyadan billah, faire rire avec ce dîn. قال أما المكره فقد ورد فيه نص في كتاب الله حين كان عمار ابن ياسر رضي الله عنهما تحت العذاب وما زالوا به حتى ذكر آلهتهم بخير فجاء إلى النبي صلى الله عليه وسلم وقال الصحابة رضي الله عنهم كفر عمار قال النبي صلى الله عليه وسلم ما كفر عمار إن عمارا مليء إيمانا من أخمصه إلى مشاشه أنزل الله جل وعلا الآية التي في سورة النحل إلا من أكره وقلبه مطمئن بالإيمان نعم قال في الحاشية أخرجه النسائي وبنحوه ابن ماجه وانظر تفسير ابن كثير والصححة هو الإمام الألباني رحمة الله عليه في الصحيح إلا من أكره وقلبه مطمئن بالإيمان فبهذا الشرط c'est celui qui est forcé à faire du kufr un de ses annulatifs et il est forcé par les ennemis de l'islam, d'insulter Allah ou de se prosterner pour autre qu'Allah. Si son cœur est mutma'innun bil iman, il fait cette chose et qu'il déteste cette chose. Et il sait que ça ne fait pas partie du haqq. Lakin, il fait. Il est forcé, il ne rentre pas. Il est sorti de l'islam. Même s'il a fait cette chose, il est excusé, il a été forcé. وقول الشيخ والخائف أما نحن نطلع الناقد كاملا نعم الجاد والخائف قرأنا هذا نعم والخائف قرأنا أنا جوفيريفي فقط اسكيل لسيتي نعم إلا سيتي أنتيا قال وقول الشيخ والخائف يعني أن الخائف مجرد خوف لا يباح له ذلك يعني ديفيرونس entre الخوف والإكراه أما واحد مجرد il a peur et il fait du kufr فهذا c'est pas une excuse مثلا il a peur il insulte Allah عز وجل أو il a peur il se prosterne pour autre qu'Allah أو il égorge pour autre qu'Allah فهذا il est pas معذور أبدا celui qui est excusé c'est le mukrah il a pas le choix il le force قال أن الخائف مجرد خوف لا يباح له ذلك ولا يعد مكرها إلا إذا حس بعذاب أو هدد بالقتل أو ما أشبه ذلك فالإكراه إلى ضابط أي être forcé c'est quoi إما il se fait torturer مثلا أو on le menace de le tuer et il y a des أسباب نعم et cette personne qui dit ça il peut le faire ففي هذا الحال il peut rentrer في الإكراه أما مجرد خوف Et il n'y a aucune cause véritable. Ce n'est pas une excuse. قَالَ وَمَاجْبَ هَذَلِكْ فَيَكُونَ عِنْدَ إِذِنْ مُكْرَهًا لَكِنْ هُنَاكْ مَسْأَلَ يَنْبَغِي التَّنْبِي عَلَيْهَا وَهِيَ هَلْ إِكْرَهْ يَكُونَ عُذْرًا فِي الْقَوْلِ وَالْفِعْلِ أَوْ فِي الْقَوْلِ فَقَطْ Est-ce que l'ikrah, c'est une excuse pour le qawl et le fi'l, parole et action, ou que pour la parole? Et on est excusé de dire certaines choses si on est forcé. أما الفعل on n'est pas excusé أو on est excusé الشيخ النجمي رحمة الله عليه pose cette question هذا محل نظر إذ إن عمار ابن ياسر رضي الله عنهما ما سجد لآلهتهم ولا طاف لها ولا ذبح لها ولكن قال بلسانه قولا هل الفعل يكون مثل ذلك en s'appuyant sur l'histoire de عمار فعمار رضي الله عنه il a que prononcé il a rien fait donc si on se base sur l'histoire de عمار فالقول لكن ça veut pas dire qu'il y a pas d'autres adilles. قال فمن طلب منه ان يسجد لصنم او يفعل شيئا من الافعال التي تعد شركا اكبر فهل يجوز له ذلك ترخصا بفعل عمر الذي نزلت فيه الايه donc est-ce qu'on peut se baser sur l'histoire de Ammar رضي الله عنه qui a été excusé le verset est descendu الا من اكره وقلبه مطمئن بالايمان et on fait rentrer كذلك الفعل et les actions celui qui est forcé de se prosterner مثلا ففعل عمار رضي الله عنه الذي حصل منه إنما هو بالقول وحديث دخل رجل الجنة في ذباب ودخل رجل النار في ذباب هذا الحديث لضعيف تقدم معنا في كتاب التوحيد أنه لفبل قال في الحاشية نعم وضعفه الإمام الألباني رحمة الله عليه في الضعيفة قال إن صح أي لضعيف فهو دليل على التفريق بين القول والفعل إذ إن آخر الذي قرب ذبابا يحتمل أن يكون مكرها ويحتمل أن يعتقد جواز ذلك فإن كان يعتقد جواز ذلك فإنه دخل النار بسبب اعتقاده، وإن كان مكرها فإنه يكون كل ما قدمه المسلم لغير الله عز وجل، وإن كان صغيرا أو قليلا كالذباب، أو كان كثيرا أو كبيرا كالجمل، فإنه يعتبر بذلك قد خرج من الإسلام واستحق النار، لأن الإكراه يكون بالقول دون الفعل وبالله التوفيق. هذا فيه نظر. أولا القصة ضعيفة، ثانيا الverset il est عام كما يقول أهل التفسير أصول التفسير، أن العبرة بخصوص العبرة ليست بخصوص السبب لكن بعموم اللفظ. أما عمار c'est un exemple et le verset il est عام فإل انغلوب il englobe tout tant que c'est al-ikrah. Et cette mas'ala, inshallah ta'ala, on la détaillera ou on citera aqwal ahl al-ilm dans un prochain dars li anna al-waqt dhahab. Ala kulli hal, al-khatima al-mafhouma, anna plaisanter c'est pas une excuse abadan, al-mujarrad al-khawf c'est pas une excuse, avoir peur là. L'excuse qu'il a cité Cheikh al-Islam Huna, c'est l'ikrah, être forcé. Cheikh Najmi rahmatullah alayhi, il a cité une mas'ala, est-ce qu'il y a une différence entre le qawl et le fi'l? Wa rahmatullah alayhi, en s'appuyant sur hadith Salman radiyallahu an, ay al-dhubab, on a une personne, il est rentré fi al-jannah, et une personne, elle est rentrée fi al-nar. Al-hadith, l'histoire, on a, ils sont arrivés à un barrage min al-kuffar, et il forçait chacun à sacrifier une bête, ou dhubab, ou une mouche. Fawahid, il a refusé, ils l'ont tué, il est rentré fil jannah. Wahid, il leur a obéi, et il a qarrab, il a sacrifié al-dhubab, il est rentré fil nar, alors qu'il était forcé. Lakin, le hadith, il est vaïf, et on ne peut pas prendre comme argument un hadith dhaif. فلهذا قال الشيخ نجمي إن صح s'il est authentique فهو دليل إلى آخره. Et on lira كلام أهل العلم dans cette mas'ala et la différence entre le qawl et le fi'l في l'ikra. Si j'oublie le prochain dars, faites-moi rappeler. Et لهذا انتهينا ولله الحمد de l'étude de ces 10 annulatifs. Révisez-les et apprenez-les par cœur et comprenez-les. Cheikh Najmi, son explication elle est tayyiba, elle est simple. L'essentiel c'est de connaître le naqid. Matalan, le dernier qu'on a vu, l'i'rad. Comprendre c'est quoi l'i'rad, se détourner. Comprendre qu'il y a un tafsil, ce qui fait sortir de l'islam, c'est se détourner complètement. Et ne rien faire avec son cœur. Ka'annahu, il est neutre, il n'est pas concerné par ce din. Il ne défend pas, il n'insulte pas. Ahada, c'est du kufr. Tu révises hakada. نكتفي بهذا القدر. سبحانك اللهم وبحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك.